కరుణాకర సూరీంద్ర గురువర్య పదాంబుజాం నవనీతరటోత్తం సాం గురుపంక్తి శ్రీయన్నుమహా. సకల సౌభాగ్యങ്ങളെയും సిద్ధిక్క వెక్కుం సర్వేశ్వరியான శ్రీ మహాలక్ష్మీయின் செவிக்கினிய செஞ்சொற்களான சிறந்த திருநாமங்களின் சீர்மையை சேவித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 103வது திருநாமத்தின் சீர்மையை அனுபவிப்போம். சர்வோபத்ரவ வாரிணி எனும் திருநாமம் இது. லக்ஷ்மி தேவி நமக்கு இஷ்ட பிராப்தியையும் கொடுப்பாள், அனிஷ்ட நிவத்தியையும் செய்வாள். என்ன அர்த்தம்? இஷ்ட பிராப்தி அப்படின்னா நமக்கு எது இஷ்டமோ எது ஆசையோ அது தார்மீகமாக நியாயமாக இருந்தால் அதை நம்மை அடையச் செய்வாள் மகாலட்சுமி. இது இஷ்ட பிராப்தி. அனிஷ்ட நிவத்தி அப்படின்னா நமக்கு எது நல்லது இல்லையோ, எது சகாயமாக இல்லையோ, எது உபயோகமாக இல்லையோ அதை நீக்குவாள். அது அனிஷ்ட நிவத்தி. நமக்கு அவசியமில்லாதது, நமக்கு ஹானியை செய்யக்கூடியது தாரித்ரியம், அந்த தாரித்ரியத்தை துவம்சம் செய்வாள் மகாலட்சுமி அப்படிங்கிற விஷயத்தை சென்ற வாரம் தாரித்ர துவம்சினி தேவி அப்படிங்கிற திருநாமத்தில் அனுபவிச்சோம். இன்றைய தினமும் பிராட்டி செய்யும் ஒரு அனிஷ்ட நிவத்தியை ஒரு கதை மூலம் அனுபவிக்கலாம். ஒரு சமயத்துல பிரம்மதேவனுக்கு 5 தலைகள் இருந்துதான். பரமசிவனாருக்கும் 5 தலைகள் உண்டு. பரமசிவனார் யோசிச்சார், எனக்கும் 5 தலை, பிரம்மாவுக்கும் 5 தலையா, இது கூடாது அப்படின்னு ஒரு தலைய போய் கிள்ளலாம் அப்படின்னு கிள்ளுட்டார் தன் கையால. அவர் கிள்ளின உடனே அந்த கையில தலை இருந்துருக்கு. பிரம்மதேவனுக்கு வந்தது கோபம், பார்த்தார் இந்த தலை இந்த கையிலேயே தான் இருக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்து விட்டார். எந்த கையால என்னுடைய தலைய நீ கிள்ளினியோ அந்த கையிலேயே இந்த தலை ஒட்டிண்டே இருக்கும், அது விழவே விழாது, அது கபாலமா மாறிடும், அதை வச்சுண்டு நீ திரிஞ்சின்றிருப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். சாபம் கொடுத்தாரோ இல்லையோ கேட்ட உடனே பரமசிவனாருக்கு தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுடுத்து, செஞ்ச தப்புனுடைய தீவிரம் புரிஞ்சுடுத்து. அடாடா இப்படி அபச்சாரப்பட்டோமே, பிரம்மதேவன் நம்முடைய அப்பா, அது மட்டும் இல்ல பெரிய வேதவித்து, அவருக்கு போய் இப்படி அபச்சாரம் செஞ்சுட்டோமே அப்படின்னு வருந்தி அபராத க்ஷமாபனம் பண்ணிண்டார் பிரம்மதேவன் கிட்டக்க. அதுக்குள்ள பிரம்மதேவனும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டார், என்னதான் இருந்தாலும் பிள்ளைய போய் சபிச்சுட்டோமே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கும் இருக்கு. சரி இந்த சாபத்திலேந்து எப்படி தீர்வடையறது அதை நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றார் பிரம்மதேவன். இது கபாலமா உன்னுடைய கையில ஒட்டின் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்துல உலகமெல்லாம் தெரிஞ்சு பிக்ஷை எடு, பிக்ஷையினால எப்ப இந்த கபாலம் ரொம்பி வழியறதோ அந்த சமயத்துல இது சுக்குநூறா வெடிச்சிடும் அப்படின்னு விட்டார். ஆச்சு, நாளாச்சு, கபாலமா மாறி தந்த மண்டை அதை வச்சுண்டு பிக்ஷாட்டனாக கபாலியாக பரமசிவனார் உலகம் முழுக்க தெரிஞ்சார். பல பேர்கிட்டக்க பிக்ஷை கேட்கிறார், ஆனா எந்த பிக்ஷையினாலையும் அந்த கபாலம் ரொம்பல. இப்படி அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி பத்ரிகாசிரமம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார் பரமசிவனார். அங்க எம்பெருமான் நாராயணன் ஒரு இழந்த மரத்துக்கடியில உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அன்னைக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தார், இன்னி வரைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அங்கேயேதான் இருக்கார் எம்பெருமான், தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்படி இருக்கிறச்சே அங்க வந்து சேர்றார் பரமசிவனார். எம்பெருமான் நாராயணனை பார்த்து பிரார்த்திச்சார் தனக்கு பிக்ஷை கொடுக்கும்படியாக. எம்பெருமான் உடனே அவருடைய திருமார்ப கீறி அதிலேந்து வந்த ரத்தத்தினால அவருடைய கபாலத்தை ரொப்பினாராம். அது ரொம்பி வழிஞ்சிட்டு அடுத்த நிமிஷம் சுக்குநூறா உடஞ்சி போயிடுத்து. பரமசிவனாருக்கு பரம சந்தோஷம், எவ்வளவு கஷ்டப்பட்டுருந்தார் இத்தனை நாளா அந்த மண்டவோடு கையில இருந்துருக்கு, அதனால நாற்றம் வருது, அதனால கஷ்டமாக இருக்கு, திரிய வேண்டியிருக்கு, இதெல்லாம் ஒரு நொடியில நீங்கிடுத்தே, எப்பேற்பட்ட ஆச்சரியம் அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறார். எம்பெருமான் நாராயணனும் பார்த்து சிரிச்சாராம், திருப்பி தன்னுடைய திருமார்பை பார்த்து சிரிக்கிறார். என்ன நடந்தது, எதுனால எம்பெருமான் நாராயணன் திருமார்ப கீறி ரத்தம் கொடுக்கணும், எங்கேந்து வேணா கொடுத்திருக்கலாமே, எம்பெருமான் நாராயணனுடைய ரத்தத்தினால அது ரொம்பி வழியணும் அப்படின்னு இருந்தால் அந்த ரத்தம் எங்கேந்து வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் மெனக்கெட்டு திருமார்ப கீறி எம்பெருமான் ரத்தத்தை கொடுத்தார். அது எதுனாலன்னு பார்த்தா திருமார்புலதான் லக்ஷ்மி தேவி வீற்றிருக்கிறாள். லக்ஷ்மி தேவியினுடைய ஸ்பர்ஷம் பட்டு அந்த ரத்தம் வந்ததுனால இவருக்கு இந்த கபால மோக்ஷம் கிடைச்சது. ஆழ்வார் பாடுவார், பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்து கண்டு கொண்டின் அப்படின்னுவார். சர்வேஸ்வரன் எம்பெருமான் நாராயணன் அப்படின்னு நிரூபிச்சது இந்த கபால மோக்ஷமாகிற சரித்திரம். அந்த கபால மோக்ஷம் ஏற்பட்டது திருமார்பிலேந்து வந்த ரத்தத்தினால. திருமார்பில பிராட்டி வீற்றிருக்கிறாள். பிராட்டி எல்லா விதமான துன்பங்களையும் உபதிரவங்களையும் நீக்குபவள். அதனால அவளுடைய ஸ்பர்ஷம் பட்ட ரத்தத்தினுடைய மகிமையினால இந்த கபால மோக்ஷம் அடைஞ்சுது அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை அந்த இடத்துல வச்சிருக்கார். இந்த கதையில இன்னொரு சுவாரஸ்யமும் கவனிக்கணும். எம்பெருமான் நாராயணன் தபஸ் பண்ணினார்னு சொன்னோமே, அது ஒரு எலந்த மரத்து கடியில உட்கார்ந்து தபஸ் பண்ணினார் அப்படின்னு வரலாறு. எலந்த மரம் அப்படிங்கறது கண்ணுக்கு தெரியறது இல்ல, கண்ணுக்கு தெரியாத எலந்த மரம். ஆனா அது எம்பெருமான் நாராயணனுடைய தபசுக்கு நிழலாக இருந்துருக்கு. அது உண்மையிலேயே யாரு அப்படின்னு பெரியவர்கள்லாம் ஆராய்ந்து சொல்றா, அது வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் லக்ஷ்மி தேவிதான். அவள்தான் அந்த எலந்த மர ரூபமாக அங்க இருந்துருக்கா. தன்னுடைய கணவர் தபஸ் பண்றதுக்கு சகதர்மச்சாரிணியாக ஆதரவாக இருந்திருக்காளாம் அந்த மர ரூபத்துல. அப்படி லக்ஷ்மி தேவியினுடைய ஆதரவு அந்த இடத்துல இருந்ததுனாலதான் பரமசிவனார் அங்க வந்து கேட்ட உடனே எம்பெருமான் நாராயணன் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானிச்சார். அந்த லக்ஷ்மி தேவியினுடைய ஸ்பர்ஷம் பட்ட ரத்தத்தினாலேயே அவருக்கு அனுகிரகத்தையும் செய்தார். இப்படி லக்ஷ்மி தேவியினுடைய மகிமையினால கபால மோக்ஷம் அப்படிங்கிற சரித்திரம் ஏற்பட்டது. பெரிய உபதிரவத்திலேந்து காப்பாற்றப்பட்டார் பரமசிவனார். இதனாலேயே லக்ஷ்மி தேவிக்கு சர்வ உபதிரவ வாரிணி, சர்வோபதிரவ வாரிணி அப்படிங்கிற திருநாமம் ஏற்படுறது. அன்னைக்கு பரமசிவனாருடைய உபதிரவங்களை மட்டும் தீர்த்து வைக்கலை மகாலட்சுமி, இன்னி வரைக்கும் நம்மளுடைய உபதிரவங்கள் எல்லாத்தையும் தீர்ப்பாள் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. அதனாலதான் பத்ரிகாசிரமத்துல இந்த இடத்துக்கு போய், எந்த இடம், இந்த கபால மோக்ஷம் நடந்த இடம், அந்த இடத்துக்கு பிரம்ம கபாலம்னு பேரு. அந்த இடத்துக்கு போய் பித்ருக்களுக்கு பிண்டம் வைக்கிறது வழக்கமாக வச்சிருக்கார்கள் பெரியவர்கள். ஏன்னா சில சமயம் பித்ரு சாபங்கள் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சந்ததிகள்லாம் ஒழுங்கா நடந்துக்கலன்னா தங்களை மீறி பித்ருக்கள் சாபம் கொடுப்பா. எப்படி பிரம்மதேவன் பரமசிவனாருக்கு கொடுத்தாலோ அந்த மாதிரி அவையெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் அந்த இடத்துல பிண்டம் கொடுத்தால் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னி வரைக்கும் மகாலட்சுமி எலந்த மர ரூபத்துல அந்த இடத்துல இருந்துருக்கா. அவளுடைய கருணையினால பிதிரு சாபம் போன்ற உபதிரவங்கள் நீங்கி நமக்கு சௌக்கியம் கிடைக்கும். இதனால இவளுக்கு சர்வோபதிரவ வாரிணி அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. சர்வோபதிரவ வாரிணி அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருப்தி ஸ்லோகம். சர்வான் உபதிரவானேஷா பக்தானாம் வாரையேதிதம் சீலமஸ்யா இதி ஹேஷா சர்வோபதிரவ வாரிணி. சர்வோபதிரவ வாரிணி அப்படிங்கிற திருநாமத்தை பத்ரிகாசிரமத்தில் இருக்கிற எம்பெருமான நினைச்சுண்டு, எலந்த மர ரூபியா இருக்கிற தாயார நினைச்சுண்டு நாம் தியானம் செய்தோமானால் பித்ரு சாபங்கள் எல்லாம் நீங்கி நாம் சௌக்கியமாக இருப்போம் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சர்வோபதிரவ வாரிண்யை நமஹா.